யாமினி யாமினி என் காதலி யாரடி என்னிடம் என்னிடம் சொல்லடி. கிராமமா நகரமா இந்தியா தாண்டியா எங்குதான் வாழ்கிறாள் சொல்லடி. யாமினி யாமினி என் காதலி யாரடி. விட்டு விட்டு அடிக்கிறதா இதயம் சட்டென்று சுடுகிறதா, திடுக்கு திடுக்கு என்றுதான் உயிர் தட்டு கெட்டு தவிக்கிறதா. விட்டு விட்டு அடிக்கிறதா இதயம் சட்டென்று சுடுகிறதா, திடுக்கு திடுக்கு என்றுதான் உயிர் தட்டு கெட்டு தவிக்கிறதா. தேடினேன் தேடினேன் பார்க்கும் இடம் எங்கும் தேடினேன், என்னவள் என்பவையா என்னவள் என்பவையா. காதலி யாரடி என்னிடம் என்னிடம் சொல்லடி. யாரடி என்னிடம் என்னிடம்